ശ്രീമതേ ശിവരാമാദിജയ നമഃ. ശ്രീമദ്ഭ്യ ശ്രീരംഗരാമാണ്യ ശ്രീനിവാസരാമാണ് വേദാന്തരാമാണ ദേശികേഭ്യോ നമഃ. ശ്രീമത്യ ഗോദായ നമഃ. ശ്രീമാൻ വെങ്കടനാഥാചാര്യ കവിതാ കേകേന്ദ്രി വേദാന്താചാര്യ വ്യോമേന്ദ്രനിഷത്താം ദുരാഗതി ശ്രീവിട്ട് ചിത്തവടനന്ദന കൽപ്പമൃതിയും ശ്രീരംഗരാജഹരിചന്ദന യോഗദൃശ്യാം സാക്ഷാക്ഷമാം കരുണയാ കമലാവിവാച്യാം കൊതാമനന്യശരണം പ്രപദ്യേ. വേർമുകൾ വിലിപുത്തൂരാടി പൂരം മേന്മേലും മികവിടങ്ക വിട്ടു ചിത്തന്തുയതിൽ മകളായി വന്തരംഗനാർക്ക് തുഴായി മാറി മുടിയൂടി കൊടുത്ത മാതേ. നേമുടന്തിരുപ്പാവിട്ടാതെ ഇന്നും നീയുറൈ തലയൊതുങ്കൾ പാമാടെ ആയവുകൾ 143 അൻപടുരേടിയേ നിൽക്കരു ശൈനീയേ. பிள்ளின் வாய்க்கீண்டானை வல்லாவரக்கடை கிள்ளிக்கடைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகளெல்லாரும் பாவை கடம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழவரங்கிற்று புள்ளும் சினம்பிரகான் போதலை கண்ணினாய் புள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாடாள் கள்ளம் தவிந்து கலந்தேடோரும் பாவாய் சுடி கொடுத்ததாச்சியா திருவடியுடைய சரணம். பாகவதாளுக்கு மங்களாசாசனங்கள். தினந்தோறும் தேசிகர் என்று ஒரு சம்ஸ்தைக்கு பெயரிட்டு சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகள், பூர்வாச்சாரியாருடைய சீசூக்திகள், ஆழ்வார்களுடைய சீசூக்திகளை பதே பதே தினே தினே அனுபவிச்சு நிற்கக்கூடியவர்கள் மகாபாகியசாலிகள். அந்த மாதிரி ஏற்பாடு செய்த பாகவதோத்தமர்கள் அனைவருக்கும் அஞ்சலி கிருதஞ்சலிகள். மார்கழி மாசத்துக்கு அங்கமாக திருப்பாவையில் திருமாலின் திருநாமங்கள் என்று ரொம்ப விஸ்தாரம் இல்லாமல், ரொம்ப சுருக்கமும் இல்லாமல் பாகவதால் ரசிக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் உபன்யாசங்கள் இவர்கள் சார்பட நடக்கிறது. அடியேனுக்கும் அதை பற்றி பேசக்கூடிய பாக்கியம் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம். அடியேனுக்கு இன்றைய தின 13வது நாள் பாசுரம், அதை விண்ணப்பம் பண்ணிட்டு இந்த 13வது பாசுரத்தோட சாரத்தை சொல்லிட்டு அதில் வரக்கூடிய திருநாமங்களை பற்றி சொல்றேன். 12வது பாசுரத்திலே எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் அவன் விஷயமான அனுபவம். நச்செல்வன் தங்கா என்று சொல்லக்கூடிய கண்ணனோடு கைங்கரியம் செய்பவளின் தங்கையை எழுப்பதாள் அப்படிங்கிறது சம்பிரதாயம். எம்பெருமான் ராவண பாடுறோம், அவன் மனத்துக்கு இனியான், அவனை பாடவும் நீ வாய்கிறவாய், இன்னும் தூங்கி நிற்கேமா என்று வானா அவன் சேர்ந்துட்டா. அப்ப ஒரு தோழி கேட்டாளாம், படுத்துருக்கிறவள் அடுத்த திருமாளிக பெண் கேட்டாளாம், பெண்காலுக்கு ராவர்த்தாந்தம் சொன்னாருண்டோ, இந்த உள்ள ராவண பத்தி பேசுவாளா திருவாய்ப்பாடினார். பெருமாள் கண்ணனை அவதரிச்சு ஊர் முழுக்க தன் வசப்படுத்தியிருக்க நிறைய லீலைகளை காமிச்சு ராமனை பற்றி பேசலாமான்னு கேட்க, நாங்கள் ஸ்ரீமத் ராமாயணமும் சொல்வோம், ஸ்ரீபாஞ்சலாத்திரமும் அகப்பட பேசுவோம், ஸ்ரீபாகவதமும் பேசுவோம், ராமன் கண்ணன் ரெண்டு பேரும் ஒன்றுதானே, நாராயணன் மூர்த்தி கேசவன்னு சொன்னேன். அதே நாராயணனுடைய அவதாரம் தானே ராமனும். அப்படி இருக்கச்சே இவர்களுக்குள்ளே ஏறு வேற்றுமை, ரெண்டு கதையும் நாங்கள் பேசுவோம், ரெண்டுமே ஹரிகதாஸ்மரணம் தான் அப்படிங்கிறத இந்த வாசுரத்தில் காண்பிக்கிறா. இவா திருத்தப்பனார் பெரியாழ்வார் நந்தன் மதலையை காகுத்தனை நறிந்து என்று உந்திமரத்தல்ல ராமனையும் கண்ணனையும் சேர்த்து பாடியிருக்கார். ஒரு பாசுரம் ராமனை பற்றி, ஒரு பாசுரம் கண்ணனை பற்றி, ஒரு பாசுரம் ராமனை பற்றி, 5 நாளில் 1 பிரிவு 10 பாசுரங்கள் உந்திமரத்தல்ல பாடியிருக்கார். அதே பாடியில இவள் இந்த பாசுரத்திலே புள்ளின்பாய் கேண்டானை என்று கண்ணனையும் பொல்லாவலக்கடை கிள்ளிக்கடை நானே கீர்த்தி வைவாளி போயின்னு ராமனையும் பேசியிருக்காள்ங்கிறது சம்பிரதாயத்திலே பெரியவர்கள் சொல்றது. அந்த பெண்ணுக்கு சொன்னா, அம்மாள் நீ எப்பேற்பட்டவள், போதரிக்கண்ணினாய், அழகான கண்களை படைத்தவள், போதரிக்கண்ணினாய், உன் கண்ணழக பார்த்து நின்றா போது போறதே தெரியாது, போதைகரிக்கக்கூடிய கண்ணை உடையவள், காலத்தை அபகரிக்கக்கூடிய கண்ணழகை உடையவள் நீ. அது ஒரு அர்த்தம், போதுனா புஷ்பம் அறியினா பண்டு, புஷ்பம் மாதிரி மணந்த புஷ்பம் போலே விகசிதமாகவும் அகன்றும் வண்டு போலே கருத்து நிற்கக்கூடிய கண்ணு ஒரு அர்த்தம். போது புஷ்பத்திலே அமர்ந்த வண்டு போலே கண்ணு இருக்கு. சித்தீவில வெள்ளையா இருக்கு, நடுவில் கருப்பா இருக்குங்கிற விஷயங்களை வச்சு போதிலே அமர்ந்த வண்டு போன்ற கண், புஷ்பத்திலே அமர்ந்த வண்டு போன்ற கண் அப்படின்னு வியாக்கியானம் பண்றா. ரொம்ப அதீனாக்க மான் ஒரு அர்த்தம், புஷ்பம் போலையும் மான் போலவும் கண். இப்படி எல்லாம் ரொம்ப அழகாக சொல்றாள் இந்த வாசுரத்துக்கு அர்த்தம். அவளை எழுப்புறா இந்த வாசுரத்துல. அவரிடத்திலே சொல்றா, கண்ணனையும் ராமனையும் அவர்களுடைய வீரச்சரிதங்களை பாடிண்டு பெண் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் போயிட்டா. திருப்பாவன் ஓன்புக்காக யமுனா நதி தீரத்துக்கு போய் சேர்ந்து விட்டா. சங்கேத ஸ்தலத்துக்கு நாம் எந்த இடத்துல போய் பாவை நோன்பு நோக்கணுமோ அங்க. சுக்ர கிரக உதயமாயி குரு கிரகம் அஸ்தமனமாயிட்டு பக்ஷிகள் எங்க பார்த்தாலும் பரவி சப்திக்கிறது. ஆறாவது பாசுரத்துல சப்திக்கிறதுங்கச்சே கூட்டிலேருந்து எழுந்துட்ட உடனே சப்திக்கிறது, இன்னும் பறக்க ஆரம்பிக்க போகுது. எங்க பார்த்தாலும் பரவி சப்திக்கிறது. கண்ணழகு படைத்தவளே போதடி கண்ணினாய் இந்த விரதத்துக்கு அங்கமாக நன்கு அமிழ்ந்து தீர்த்தாமாட வரும் உடம்பெல்லாம் சில்லுப்பு பரவி ஆனந்த சுகத்தை அனுபவிச்சு பகவத் அனுபவத்தாலேயும் சுகம், தீர்த்தாமாடத்தாலேயும் சுகம். குழைந்து நீராடாதே பள்ளிக்கிடத்தியோ, அதை வந்து செய்ய வேண்டாமா நீ, இன்னும் படுத்துட்டுக்கியம்மா பாவாயி. பெண்களுடைய குணபூர்த்தி உள்ளவளே இன்றைய தினம் நன்னாள். கோபவிருத்தர்கள் நம்ம மழை மழைக்காக நோன்பு நோக்க சொல்லியிருக்கா. நம்முடைய இஷ்டமான கிருஷ்ணனை சேவிக்கிறது நிறைவேற போது கள்ளம் தவிர்ந்து தனியாக சயனை சென்று நீ தனியாக கண்ணனை நினைத்து அனுபவிப்பதை காட்டிலும் எங்களோடு சேர்ந்து ஆடிப்பாடி அவனை நேரே சேவித்து அனுபவிக்க வேண்டாமா வா, கள்ளம் தவிர்ந்து கடந்துன்னு எங்களோடு கலந்து எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கிறதே பரம போக்கியம். கத்த ரசத்தை எங்களுக்கு சேர்த்து நீயும் சேர்த்து கொள்வாய் அப்படின்னு இந்த பாசுரத்தால பிரார்த்திக்கிறார். அவளை எழுப்புறாள் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தோட சாரம். இதிலே இந்த திருப்பாவை பாசுரத்திலே திருமாலின் திருநாமங்கள் என்று சொல்வது, இதற்கு முன் பாசுரங்கள் எல்லாம் அழகாக அதாவது நாமாக்கள்ங்கச்சே அவனுக்கு அசாதாரணமா பேராக கூப்பிடக்கூடிய நாமாக்களா, நாராயணா கிருஷ்ணா கோவிந்தா அந்த மாதிரி நாமாக்கள் உண்டு. சில இடங்கள்ல அவன் திருமேனி அழக பார்த்து நீலமேகசியாமலா புண்டரீகாட்சா சூரியசந்திரன் மாதிரி முகம் இருக்கிறவனே கூப்பிடக்கூடிய திருநாமங்கள் உண்டு. அப்படி பெருமானுடைய திருநாமங்கள் அவன் வீர சரீரத்தை சொல்லக்கூடிய திருநாமங்கள். ராவணாந்தகன், ராவணஜேதா, விஜயராகமன் அவன் வெற்றி தோற்ற சொல்லக்கூடிய நாமாக்கள். இப்படி பலவற்றை திருப்பாவேல ராச்சியாரும் சேர்க்கிறார். அந்த மாதிரி சிறப்புகளை சொல்லக்கூடிய வாக்கியங்களான நாமாக்களோடு கூட தனிப்பட்ட விசேஷமான நாமாக்கள் பரன் நாராயணன் அப்படிங்கிற நாமாக்களை சேர்க்கறதும் உண்டு. பன்னெண்டு பாசுரங்கள்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாமாக்கள், முதல் பாசுரத்துல நாராயணன், ரெண்டாவது பாசுரத்துல பரமன், மூணாவது பாசுரத்துல உத்தமன், மழைக்கடவுளை பார்க்க செய்யும் கண்ணன் சொல்லி நாலாவது பாசுரத்துல கண்ணன், அஞ்சாவது பாசுரத்துல தாமோதரன், ஆறாவது பாசுரத்திலே அந்த மாதிரி புள்ளரையன், ஏழாவது பாசுரத்திலே கேசவன், எட்டாவது பாசுரத்திலே கீழ்வானம் தேவாதிதேவன், ஒன்பதாவது பாசுரத்திலே மாமாயன் மாதவன் வைகுந்தன், பத்தாவது பாசுரத்தில் திருப்பியும் நாராயணன், பதினோராவது பாசுரத்திலே முகில்வண்ணன், பன்னெண்டாவது பாசுரத்தில் மணத்துக்கினியான்கிற ராமன். இதுல சில பதங்கள் சில நாமாக்கள் பெருமாளுக்கு அசாதாரணமான திருநாமங்களா இருக்கக்கூடியது. நாராயணன், பரமன், உத்தமன், புருஷோத்தமன், தேவாதி தேவன், நாராயணன், இப்படி முகில் இதெல்லாம் கொஞ்சம் காரளமா இருக்கக்கூடியது. முகில்வண்ணன், நந்தகோபன், குமரன் முதலானவைகள். இப்ப இந்த பாசுரத்துல அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிறப்பான தனி நாமாக்களா இருக்கக்கூடிய பதம் இங்கே சொல்லப்படல. ஆனா நாமா உண்டு. எந்த நாமா அப்படின்னு கேட்டா, புள்ளின் வாய்க்கீண்டானே போற்றி புள்ளின் வாய்க்கீண்டான், பொல்லாவரக்கடை கிள்ளிக்கடைந்தானே போற்றி பொல்லாவரக்கடை கிள்ளிக்கடைந்தான். இரண்டு நாமாக்கள் இந்த பாசுரத்துல கிடைக்கிறது. இது ரெண்டும் எம்பெருமானுடைய வீர சரித்தங்களை சொல்லக்கூடியதான எம்பெருமான் தன் வீரத்தை காண்பித்து கிருஷ்ணாவதாரத்திலே ஒரு அசுரனை வதம் பண்ணது, ராமனா அவதாரித்த போது அவதார பிரயோஜனமான ராமணனை வதம் பண்ணது, ரெண்டும் பேசப்பட்டிருக்கு. இந்த புள்ளின் வாய்க்கீண்டான்ங்கிறதோட சாரம், இந்த புள்ளின் வாய்க்கீண்டான்னு சொல்லும்போது பகாசுரன், அவனுடைய பேரே பகாசுரன் பேர், அவன் பகரூபதிருத்தினே சொல்றார். சபை பகோ நாம மகான் அசுரோ பகரூபதிருத்துன்னு ஸ்ரீபாகவத ஸ்லோகம். அவனுக்கு பேரு பகாசுரன், தன் பேருக்கு தகுந்தாப்புல அந்த அசுரன் ஒரு பகரூபமாக கொக்கு ரூபமாக வந்தான். பள்ளத்துல மேய்ஞ்சிருந்தான், கோபாலர்கள் பார்த்தா தனியா ரொம்ப பிரம்மாண்டமான கொக்கா இருந்தது. கண்ணன் கிட்ட அபூர்வமா காமிச்சா, அவன் பார்த்தான். பார்த்த உடனே கண்ணன் புரிஞ்சுட்டார், போனர் அவனை சடக்குன்னு பிடிச்சார். இவர் போய் பிடிக்கிறதுக்கு முன்னால அவன் இவரை கொத்தி முழுங்கத்துக்கு பார்த்தான். தீக்ஷ்ண துண்டோ அக்ரசத் பலி அப்படின்னு சொல்றார் சுகபிரம்மன். பலினா பலமுள்ளவன் அர்த்தம். கண்ணன் பிளான் பண்றதுக்கு முன்னால இதை தெரிஞ்சது அவன் பலிஷ்டனாக உடனே முழுங்குறான்னு தாத்பரியம். தீக்ஷ்ண துண்டகா ஷார்பா இருக்கு அழகு. உடனே உள்ளுக்குள்ள போற சமயத்துல பெருமாளாச்சிய விரும்பிருப்பதா, அவன் தொண்டைக்கு கீழே தாடு மூலம் தாடைக்கு கீழே போகச்சேன், தம் தாடு மூலம் தகந்தம் அக்னிபதி நெருப்பு கோடம் மாதிரி ஆயிட்ட, அக்னி உருண்ட மாதிரி ஆயிட்டு, நெருப்பு உருண்ட மாதிரி ஆயிட்ட, அவர் இரும்ப காட்சினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிட்டால் அவன் தாட கீழே. உடனே அவனால தாழ முடியல, படாமல் கீழே துப்பினான், கீழே போட்டான். போட்டு திருப்பி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணான். உடனே அவர் அவனுடையதான வாயை கீண்டர், கிழிச்ச புள்ளின் வாய் கீண்டர் கீண்ட அவனை வதம் பண்ண. இவர் அவன் முழுங்கத்துக்கு பிரயத்தம் பண்ணதுக்காக வாயில போட்ட உடனே எல்லாரும் துடிச்சு போயிட்டாளாம். வினா பிராணம் விசேத சகா பபுவின் இந்திரியாணி வேணபிரம. பிராணன் போன சமயத்துல இந்திரியங்கள் எல்லாம் அடங்கி போய் இந்திரியங்கள் தன் வசம் இழந்த மாதிரி கோபாலர்கள் அப்படியே பயந்து போயிட்டாளாம். மூச்சியார் அளவுக்கு போயிட்டாளாம். அவன் உமிழ்ந்த உடனே திருப்பி இவர் பார்த்து கிழிச்ச உடனே எல்லாருக்கும் சொந்தோடம் கைதட்டி கொட்டி சிரிச்சா. எல்லாரும் தேவதைகள்லாம் நந்தவனத்து புஷ்பங்கள், தேவலோகத்து நந்தவனத்தோட புஷ்பங்கள்லாம் மேல பூ மாறி பொழிஞ்சாலாம். சுகபிரம்மம் சாதிக்கிறார் அழகாக, நந்தன புஷ்ப மல்லிகாகனு சாதிக்கிறார் அழகாக. நந்தன மல்லிகைகள் தேவலோகத்து தோட்டத்தோட மல்லிகைகள்லாம் சூரிய அபிஷேகம் புஷ்பம் மாறி பொழிந்தார் அவர்கள். புள்ளின் வாய் கீண்டு வதம் பண்ணான் கண்ணன், புள்ளின் வாய் கீண்டானேன்னு நாச்சியார் சொல்றா. புள்ளின் வாய் கீண்டான்கிற நாமாவ சிறப்ப வீரச்சரிதத்தை சொல்லக்கூடிய பேரை சொன்னாள். அது ஒரு சிறப்பு விசேஷனம்னு ஒன்று, அப்ஜெக்டிவ்னு இங்கிலீஷ்ல சொல்றோம் பாருங்கோ. இந்த அப்ஜெக்டிவா இருக்கக்கூடியது நார்மலா, எப்பவும் அப்ஜெக்டிவா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த மாதிரி இடங்கள்ல விசேஷம் ஒன்று வரும், நவுன் ஒன்று வரும். நந்தகோபன் குமரன் அப்ஜெக்டிவ், கண்ணன்கிற அர்த்தத்துல நாராயண கண்ணனை, கண்ணனுக்கு மூலபூதனான நாராயணனைங்கிறது மெயின் விசேஷம். நந்தகோபன் குமாரனான, யசோத இளம் சிங்கமான, கருத்த மேனி உள்ளவனான, செங்கண்கள் உடையவனான, கதிர்மதியம்போல் முகத்தானான நாராயணனே நமக்கே பிறந்துருவான். நாராயணன் விசேஷம், மற்றதெல்லாம் விசேஷனம். இந்த புள்ளின் வாய் கீண்டான்னு சொல்லிட்டான். பகட வதம் பண்ணவன், வாயை கீண்டு வாயை கிழித்து வதம் பண்ணவன்கிற அர்த்தம் கிடைச்சிருக்கு. கண்ணன்கிற பதம் இல்லை, விசேஷம் இல்லை. அடுத்தது ராவணன் வதம் பண்ண, ராமனை பத்தி சொல்றா. பொல்லாவரக்கடை கிள்ளி கடைந்தானே, பொல்லாவரக்கடை கிள்ளி கடைந்தானே அப்படின்னு சொன்னாக்க, ராவணன் ராவணோ நாம துர்விருத்தகாலு பொல்லாமைக்கு பேர் போனவன் பிரசித்தமானவன் ராவணனானத்தால பொல்லாவரக்கண்ணன். அதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்டுண்டா, அதக்கண்ணாலே துஷ்டம் தானே பொல்லாதவன் சொல்லுவானேனா? பெரியவாச்சான் பட்ட அழகா காண்பிச்ச வியாக்கியான சக்கரவர்த்தி, நல்ல அரக்கணும் உண்டிலே, நல்ல அரக்கணும் உண்டான். அது யாருனா, விபீஷணஸ்து தர்மாத்மானது ராட்சச சேட்டிடா, ராட்சச செயல் இல்லாத விபீஷணன் தர்மாத்மா உண்டோல்லையோ, அந்த வாசி தெரியறது வித்தியாசம் தெரியறதுக்காக பொல்லாவரக்கண்ணு நாச்சியார் சொன்னான். நாச்சியார் சீதுக்தியோட ரசானுபவம் பொல்லாவரக்கண். அது என்ன பொல்லாமை அப்படின்னா, பொல்லாமை சொல்லச்சே இவா மனசுல படுறது, திருவையும் பெருமாளையும் பிரித்த கொடுமையை நினைத்து அகலகிரிலே நிலையம் என்றுன்னு பிரியாமல் இருக்கக்கூடிய திருவையும் பெருமாளையும் நினைச்ச பிரித்த கொடுமை அதை நினைச்சு சொன்னார் அப்படி ஒரு அர்த்தம். இன்னைக்குமே விரிய மாட்டேன்னு சொல்ற லக்ஷ்மியை விட்டு பிரிச்சது, லக்ஷ்மிய பிரிச்ச பாவி அப்படிங்கிற அர்த்தம். பிரகாட சுவாமியும் அந்த அர்த்தத்தை வாய்க்கிறார். அழகாக சொன்னால் வியாக்கியானத்துல தெளிவாது தகப்பனையும் தாயையும் பிரித்த கொடுமையை நினைத்து பொல்லா என்கிறது அப்படி வியாக்கியானம் பண்ண. மாதாதேவித்வம் சிவபகவான் வாசுதேவ பிதாமே ஜாதஸ்வகம் ஜனனி யுவயோகங்கிற ரீதியில தாயா லக்ஷ்மி அம்மா நமக்கு, தகப்பன் என்பெருமான் ராவணனே ஆனாலும் ஒரு சேதனம் தானே, லக்ஷ்மி பிராட்டி தாய், தகப்பன் பெருமாள், தைய தமப்படையும் தாயும் பிரிச்ச கொடுமையை நினைச்சு பொல்லா என்கிறதுன்னு அப்படி வியாக்கியானம் பண்ணாள் அழகா. அந்த பொல்லா அரக்கனான ராவணனை கிள்ளிக்கடைந்தான். இந்த கிள்ளிங்கச்சே ராமன் அபயபதாசாரத்துல வரக்கூடிய ஸ்லோகத்துல பாரத வீரர்கள் வந்து விபீஷணனை சேர்த்துண்டா உமக்கோ இளைய பெருமாளுக்கோ எங்களுக்கோ ஒரு கெடுதி செய்யலாம் விபீஷணாழ்வான் ராவணனுடைய தம்பின்னு சந்தேகப்படுறா. பெருமாள் சொல்ற நம் கோஷ்டியில யாருக்கும் இவன் தீங்கு நினைக்கவும் வல்லன் அல்ல, செய்யறது அப்பதான் இருக்கட்டும், நினைக்க கூட முடியாது. ஏன் தெரியுமா, எனக்கு என்ன பிரபாவங்கத்தை சொல்லுங்கடு அங்குல்ய கிரேனதான் கிடையாது, நான் நினைச்சா என் வெற நுனியால யார வேணா வரம் பண்ணிடுவேன், பிசாச்சா தாழ்வா யக்ஷா தாக்கதால் எல்லாரையும் வரம் பண்ணிடுவேன். அப்பேற்பட்ட வீரம் உள்ளவன் நான்கத்த பரசாத்தனர் பெருமான் அந்த இடத்துல. அப்ப அங்குள் யக்ரம்னா விரல் நுனினாக்க நக நகத்தார கழி கிளி கிளிருக்கேன் நான் ஏற்கனவே நரசிம்மாவதாரத்துலங்கிறத ஸ்மரிச்சு பேசுற ராவணன் சக்கரவர்த்தி திருமகன் மனுஷனாகவே பாவனை பண்ணத்தால வெளிப்படையா பேச மாட்டேன், ஹிண்ட் கொடுப்ப. நகத்தா நுனியும் விரல் நுனி நகத்தாரையே கழிச்சிருக்கேன் பண்ண, அதை வெளிப்படையா சொல்லக்கூடாது. விரல் நுனியாலே என்னால சுமரிக்க முடியும்டா, அவளோட சக்தி உண்டுடான்னு வானர வீரர்களுக்கு சுக்ரீவனுக்கு சொன்னார். அப்பதான் சேர்த்துக்க சொல்லிட்டாவா. இப்ப இந்த இடத்துல கிள்ளிக்கடைந்தான், நகத்தால கிள்ளித்தானே போடுவா, அதுக்கு உதாரணம் கொடுத்தா அழகா. அம்மா வந்த இடத்துல ஒடுவா இருக்கிறத அப்படி கிள்ளி கிள்ளி போடுவாளாம். அதே மாதிரி ராவணனுடைய தரையெல்லாம் கிள்ளி போட்டது, அது ஒரு அர்த்தம். இன்னொன்னு கிள்ளினா அவனுக்கு பலமா இருந்ததான மூலபலம், புத்திரர்கள், அண்ணன் தம்பிகள், சேனாபதிகள், இவைகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்னையா தள்ளி விட்டு கிள்ளி போட்டு கிள்ளி போட்டு கிள்ளி போட்டு அனைத்தையும் இழந்த பின்பு அவளை வதம் பண்ணறான். பொல்லாவலக்கனை கிள்ளி கடைந்தானே அப்படிங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்ணான், அழகான வியாக்கியானங்கள். ஆக பொல்லாவலக்கனை கிள்ளி கடைந்தான் எம்பெருமானுடைய திருநாமம் ராமன ஸ்மரிச்சார். இப்ப இந்த ரெண்டு இடத்துலையுமே சாதாரணமா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, ஒரு சிறப்பை சொல்லும் போது விசேஷம் கூட நவுன் இருக்கணும், நார்மலா இருக்கணும். சில இடங்கள்ல இல்லைன்னா இந்த விசேஷணமா அப்ஜெக்டிவா இருக்கிறதையே விசேஷமா எடுத்துக்கோன்னு சாஸ்திரக்காரால் ஒரு மரியாதை எடுத்துட்டு இருக்கா, அதை நாச்சியார் காண்பிக்கிறாங்க. கவிதாயினியா தானாவல கவிதை வயர்வத வரிகள மருள பெற்ற ஆழ்வார்கள், இவா எழுத்துக்கூட்டி கவிதம் என்றதில்லை, இவா சொல்ற விஷயம் தானா சாஸ்திரங்களையும் கவிதா அலங்காரங்களையும் கவிதை சீரையும் சேர்த்து கொண்டு இருக்கும். அதே மாதிரி சாஸ்திரங்கள்ல அங்கீகரிக்கப்பட்டதான எங்க விசேஷம் சொல்லப்படவில்லையோ, விசேஷனம் ஒரு சிறப்பை சொல்லக்கூடிய பதம் பிரசித்தமான பதில் சொல்லப்படுறதோ அதையே விசேஷமாக ஏற்கலாம் அப்படிங்கிற ஒரு நூல் உண்டு. இல்லைன்னா அது கண்ணனானத்தால கண்ணனை ராமனைன்னு நம்ம சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது தானா எடுத்துக்கிறதுன்னு ஒரு நேதி உண்டு. இதை அவலம்பிக்கணுங்கிற தாத்பரியம். அதனால இங்க கண்ணனுடைய சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு திருநாமம் புள்ளின் வாய்க்கின்றான் என்பதும் பொல்லாவரக்கலை கிள்ளிக்கலைந்தான் என்பதும் என்ன தனித்தனியா இருக்கிறது. ஏன்னா ராவண சொல்றது கண்ணனை சொல்றது, அதனால இந்த ரெண்டு விசேஷணங்கள் இருந்தால் அதுல இருக்கிற ஒன்னையே விசேஷமா எடுத்துக்கலாங்கிற சாஸ்திரத்தை சுத்தப்பிரகாச முதலாளத்துல காண்பிச்சிருக்கா. சாமானிய விசேஷ நியாயம்னு ஒன்று, விசேஷமான சிறப்பை சொல்லும் போது அதுவே பேராகத்தக்கது. காரண பெயர் உண்டு இல்லையா, சில பேர் காரண பெயர் தான் இருக்கும், மற்றது இருக்காது. அந்த மாதிரி நிறைய பெயர்கள் உண்டு இல்லையா, சில பேர்களுக்கு காரண பெயரே நின்றுடும், பிரபலமா அவளையே சொல்வா, அவ பேரே மறந்திருக்கும் எல்லாருக்கும், அவ பேரே யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி நிறைய பெயர்கள் உண்டு. சில புலவர்களுடைய நேம்லாம் அவ ஊரை வச்சே இருக்கும், அவ பேரே மறந்திருக்கும், பேரே வெளியில தெரியாது. அந்த மாதிரி எத்தனையோ பேர் உண்டோல்லோ. அதே மாதிரி ரீதியிலே இந்த பாசுரம் பண்ணும் போது இந்த திருநாமம் பகனை வதம் செய்தான் என்றதால அந்த சிறப்பே திருநாமமாகும் பெருமை பெற்றது. ராவணனை வதம் பண்ணான். ராமாயணத்துக்கே பேர் வைக்கிறேன், காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா செல்லுமது பௌலஸ்தவதமித்தே வச்சகார் செல்லுவதகார். ஆக அந்த இரண்டு பெயர்கள் இந்த திருப்பாவ பாசுரத்துல காண்டிக்கப்பட்டனங்கிறத நம்ம அனுபவிக்கிறோம். இதை தவிர ஒரு ஒரு நாமா வந்து சூச்சனம் பண்ணப்பட்டிருக்கு தாத்திரியார்த்தத்தில். அது இதுனா கீர்த்திமை பாடிப்போ, கீர்த்திங்கிறது புகழ், கீர்த்திமை வீரச்சரித்தம், வீரத்தாலே ஏற்பட்ட சிறப்பு புகழ், அதை பாடிட்டு போய் பாவைக்களம் போனோங்கிறார். ஆக கீர்த்திமான் நாததர் வந்து கம்சன் கிட்ட சொல்லி, கம்சன் இடத்துல வசுதேவர் குழந்தைகளை கொண்டு வர அந்த கம் வசுதேவர் தான் பண்ண பிரதிஜையை நிறைவேற்றத்துக்காக பிறந்த குழந்தைகளை கம்சன்கிட்ட கொண்டு வர்றதுக்காக முதல் குழந்தையை கொண்டு வரச்சேன். பாகவதத்தில் அந்த குழந்தைக்கு மட்டும் பேரை சொன்னா கீர்த்திமந்தம் பிரதமஜம் கம்சாய ஆனக துந்துபிகி, கம்சன் கிட்ட அழிச்சுன்னு வந்தார் கீர்த்திமான்னு பேர்ல. அந்த குழந்தை மட்டும் கீர்த்திமான் தான், பெருமாளும் கீர்த்திமான் தான். கீர்த்திமை பாடி போயின்னு கீர்த்திமான்கிற திருநாமம் கீர்த்திமை தேதமகாங்கிறது தாத்பரியத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு திருநாமம். புள்ளின்வாய் கீண்டானாகவும் பொல்லாவதக்கனை கிண்டிக்கடைந்தானாகவும் இருக்கக்கூடிய கீர்த்திமானான எம்பெருமான் அப்படிங்கிற சிறப்பை சொல்றது. இது வச்சுக்கலாம் ஒரு அத்தடிகேடத்தை. அதற்கு மேல ஒண்ணுன்னா சத்கீர்த்திகி புண்ணியகீர்த்தின்னு ரெண்டு நாமாக்கள் விஷ்ணு சகசிரநாமத்தில் எடுக்கிறான். இந்த ரெண்டு சொன்னத்தாலே விட்டு சகசிரநாமத்தில் சொன்ன சத்கீர்த்தி புண்ணியகீர்த்திங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. சத்கீர்த்திங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, கீர்த்தி உள்ளவள் எம்பெருமான் எளிமையாலே ஏற்பட்ட புகழை உடையவன் சத்கீர்த்திங்கிறதுக்கு சொல்றான். எத்தனை புகழ் அவனுக்கு உண்டோ அந்த புகழை மொத்தமும் சொல்ல முடியாதான். நம்ம எவ்வளவு சொன்னாலும் அதை காடுன்னு அதிக புகழ் உடையவன் அவன் அப்படிங்கிறது சத்கீர்த்திகிங்கிறதுக்கு ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணியிருக்காரு பட்டர். இந்த இடத்துல கீர்த்திமை பாடின்னு சொல்லி கீர்த்தி உள்ளவன்கிறத சத்கீர்த்திங்கத்தை சொல்றது, அதே புண்ணியகீர்த்திங்கத்தையும் சொல்றது. புண்ணியகீர்த்தினா எவனுடைய கீர்த்தியானது புண்ணியமானதோ, அவன் கீர்த்தியை சொன்னா அவன் நாம சங்கீர்த்தனம், அவன் சிறப்பை சொல்லக்கூடிய ராமாக்களை கீர்த்தனம் செய்தல் நமக்கு புண்ணியத்தை தரக்கூடியதுன்னு அர்த்தம். புண்ணியகீர்த்திங்கிறதுக்கு நமக்கு நம்ம பாவத்தை போக்கக்கூடிய புண்ணியத்தை தரக்கூடிய கீர்த்தனத்தை உடையவன் புண்ணியகீர்த்தின்னு அந்த இடத்துல வியாக்கியானம் பண்ற. அவனுடைய நாமாக்களை சொன்னால் அதனால என்னது புவான் விமுச்சதே சத்யகா சிம்மத்ரஸ்தே கைதிவ அவசே நாபி என்ன அம்னி கீர்த்திதே சர்வபாத கைகி புமான் விமுச்சதே ஜந்துபூ சிம்மத்ரஸ்தே கைதிவங்கிற பட்டர் அந்த இடத்துல மேற்கோள் காண்பிச்சு புண்ணியகீர்த்திங்கிறதுக்கு வியாக்கியானம் என்றார். அதனால எவனுடைய கீர்த்தனமானது நாம கீர்த்தனமானது நமக்கு புண்ணியத்தை தரக்கூடியதா இருக்கோ, பந்தி பாவனை பாவனனாக பண்றதோ, பந்தியை பரிசுத்தப்படுத்தக்கூடிய நாமாக்களை உடையவன்கிற அர்த்தத்தை புண்ணியகீர்த்தியை சொல்றதுங்கிறத்தாலே இவா கோஷ்டியோடு போகும்போது தங்கள் கோஷ்டிக்கு புண்ணியம் சேர்றதுக்கு அந்த நாமாக்களை சொல்லிட்டு போறாங்கிற அர்த்தம். அதனாலே புள்ளின்வாய் கீண்டான் பகாசுரனை வதம் பண்றாங்கிறதும் பொல்லாவதக்கனை கிள்ளிக்கடைந்தான்றதும் எம்பெருமானுடைய வீரஸ்ரீயை வீரத்தாலே ஏற்பட்ட புகழை சொல்லக்கூடிய இரண்டு திருநாமங்கள் இந்த திருப்பாவ பாசுரத்தில் நாச்சியார் அனுசந்திக்கிறாங்கத்தையும் இதனாலே தாத்பரியார்த்தத்தில் கிடைக்கக்கூடியது சத்கீர்த்திகி புண்ணியகீர்த்திகி கீர்த்திமான்கிற திருநாமங்கள்ங்கிறதையும் அடியேன் இந்த கோஷ்டியிலே விண்ணப்பம் பண்ணிக்கிறேன். அதோட இந்த அனுபவம் பாகவதாருக்கு விருந்தாக்கிறேன். மங்களாசாசன வரைவதாச்சாரிய புரோமே சத்மே சுபுர்வேராச்சாரிய சுக்தாயாஸ்து மங்களம் ஸ்ரீமத்தே கோதாயை நமஹ சுடி கொடுத்த நாச்சியா திருவடிகளே திருநம் சிவதே நிகாந்த மகா தேசிகாய நமஹா.